வாயவனையல்லது வாழ்த்தாது கை உலகம் தாயவனையல்லது தோழ பேமுலைந்து ஊனாக உருவொடு பேரல்ல கண கண் கேளாசேவி செவிவாய் கண் மூக்கு குடலின் புலனோ செல்தி புவிகார் நீர்வின் பூதமைந்தோந்தி புவிகார் நீர்வின் பூதமைந்து அவிகாதஞானமோ கேள்வியும் ஞானமு வேள்வியும் நல்லறமு என்பரே என்னமாய் நின்றார்க்கு இயல் என்னமாய் நின்றார்க்கு இயல்வு ஏன் துழாய நடிக்கே செல்ல இயல்வாகையின் துழாய நடிக்கே செல்ல முயல்வா இயலவர நீதியலோதி நியமங்கள பரவ இயல்பாக நீதியாலோதி நியமங்களால் பரவ ஆதிய ஆதிய வருமான உலகடந்த மூர்த்தி உருவே முதல் உலகடந்த மூர்த்தி உருவே முதல் உலகடந்த மூர்த்தி உருவே முதல் முதலாய நல்லானருளல்ல நாமநீர் வைஜகத் முதலாய நல்லானருளல்ல நாமநீர் வைஜகத் பல்லாரருளும் பழுது பல்லாரருளும் பழுது பல்லாரருளும் பழுது நரவனை மேல் கண்டு தொழுதே கடலோதம் கலலைப்ப கண்வளரும் செங்கண் நடனோதவன் நரடி அடியும் படிகடப்பன் தோல் திசை மேல் செல்ல முடியும் விசும் வளந்ததன்படியுகிறாள் இரணியனதம் வடியுகிறும் இருஞ்சிரை புள்ளோர்த உலகளந்தனாஞ்சிரை புள்ளோர்த உலகளந்தனான்று தலை நஞ்சோட உரிவெண்ணை தோன்ற உண்டி சூழ்களிற்றை போரி பெண்ணை தோன்ற உண்டி சூழ்களிற்ற பொதுடைவு கண்டானோ உள்ளில் வாய்கிண்டானோ மறுபிடை போய் மன்னனந்தமா மறுபிடை போய் மன்னனந்தமா வையகமூடு பானிலை துயின்ற ஆழிய வையகமூடு பானிலை துயின்ற ஆழிய போல கருவேணி போல கருமேணி செங்கல் மா கண்படையும் திருமேனி கண்படையும் திருமேனி நீதிந்த பெற்றையும் திருமேனி நீந்த பெற்று பெற்ற தலை கழல போந்துவோ குரளுருவ பெற்ற தலை கழல போந்துவோ குரளுருவாய் செற்றார் படிகடந்த செற்றார் படி கடந்த செங்கண்பால் நற்றாமரை மலர் சேமணியை வானவர் கை கூப்பி நற்றாமனை மலர் சேமணியை வானவர் கை கூப்பி நிறை மலர் கொண்டு ஏத்துவரின்ற நிறை மலர் கொண்டு ஏத்துவரால் நின்ற